வந்திருக்கிறது. இது சப்தாதிகாரம். வழக்கமாக இது ஆதாரிய வந்தன ஸ்லோகத்திலே சப்தாலங்காரம், சேதாலங்காரம், முத்ராலங்காரம் என்ற மூன்றும் இருக்கும். இப்போது சப்தாலங்காரத்தை பார்த்தோம் அடுத்ததுதான் முத்ராலங்காரம் என்பது. அதாவது இன்றைக்கு எதை பற்றி உபன்யாசம் அதை சதுசனம் பண்ணுகிற பதம் இந்த ஸ்லோகத்திலே இருக்க வேண்டும் என்பதை. இந்த ஸ்லோகத்திலே ஒவ்வொரு நாள் என்கிறதான் நடந்தது. இது இரண்டாவது மூன்றாவது விஷயம் லேசாலங்காரம் என்பது. அது இரண்டு தடவை வந்திருக்கிறது, அமிர்தம் Thank you.

ஈஷக என்கிற பதமும் பெயரும் பிரசித்தமாக இருக்கிறது. ஈஸ்வரக என்ற பெயர் இன்னும் கூட பிரசித்தம். பரமம் மகேஸ்வரம் என்கிறது சேபாஸ்வரத்திற்கு ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம். ஈஸ்வரர்கள் என்ற பெயரிலே இன்னும் சிலர் கூட இருக்கக்கூடும். நிறைய ஈஸ்வரர்களுக்கெல்லாம் மேம்பட்ட ஈஸ்வரனாக இருக்கிறவன் மகேஸ்வரன் எனப்படுபவன் பரமாத்மாதான். பிரகதாரண்ய உபநிஷத்திலே இதே போல ஒரு வாக்கியம் இதுவும் அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுகிறது. சர்வக்லேசான சர்வவியாதிபதி ஏஷ சர்வேஸ்வர ஏஷ பூதாதிபதி ஏஷ பூதபாலன். இதிலே நாம் இறைவன் என்பதற்கு ஏழு எட்டு அர்த்தங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அவற்றில் பெரும்பாலானவை ஒரு சேர வந்துவிட்டன. சர்வசிய வசி எல்லாரையும் தந்த சத்தில் கொண்டவன், சர்வசிய ஈசானகா எல்லாருக்கும் ஆட்சி புரிபவன், சர்வசிய அதிபதி எல்லாருக்கும் தலைமை வகிப்பவன், ஏஷ சர்வேஸ்வரஹா எல்லாருக்கும் ஈஸ்வரனானவன், ஏஷ பூத பாலஹா எல்லாரையும் ரட்சிப்பவன். இவ்வளவு இறைவன் என்பதனுடைய அர்த்தங்களிலே அடக்கம் அத்தனையும் சேர்த்து வந்துவிட்டு இந்த பிரகதாரண்ய உபநிஷத் வாக்கியத்திலே. கூறத்தாழ்வா பஞ்சபதம் தன்னுடைய காரியத்திலே தன்னுடைய பூர்வாச்சாரியரான போலவே ஈசி கிருத்துவம் என்கிற பதத்தை பிரயோகம் பண்ணி இருக்கிறார். ஆளவந்தார் ஈசி திருத்துவம் என்பதை எப்படி பிரயோகம் பண்ணினார் என்றால், என்கிற ஸ்லோகத்திலே ஈசி திருத்தம் இருக்கே இறையாண்மை என்று தமிழிலே சொல்வோம், இறைவனாகிற தன்மை அதுதான் ஈசி திருத்தம். அது நிறைய பேருக்கு சொன்னாலும் கூட சாபாவிக அனவர்த்திக அதிசய ஈசி திருத்தம் என்பதை சுவாபாவிகா என்றால் இயல்பானது, அனவதிகா என்றால் பதம் இல்லாதது, அதிசயா என்றால் மேம்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு ஈசி திருத்தம் இருக்கையிலேயாண்மை அது நாராயணனிடம் மட்டும்தான் உண்டு. இது எல்லா வைதிகர்களுக்கும் சம்மதம். வேறு ஒருவருக்கு இப்படிப்பட்ட ஈசி திருத்தத்தை சொல்லலாகாது. வேதத்தை அனுசரித்து தன்னுடைய சித்தாந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டவர்கள் அப்படி சொல்பவர்கள் யாரும் இல்லை வைதிகர்களுக்குள்ளே. என்று கேட்கிறார். இதே ஈசி திருத்தம் என்கிற பதத்தை பயன்படுத்தி புறத்தாழ்வாளர்களுக்கு அபரைஷ்டகைஷ்டி

இவனிடம் உத்தியோகம் பார்த்துக் கொண்டுதான் பிரம்மா யமன் முதலியவர்களெல்லாம் பூதை உணர்வு காரியங்களை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எந்த ஆழ்பவனாக இருக்கிறவன் ஜெகத் காரணமான பரமாத்மா நாராயணன். அதனால இவர்களுக்கெல்லாம் பூதேஸ்வரன் என்று பெயரிட்டால் அவனுக்கு பூத மகேஸ்வரன் என்று பெயரிட வேண்டும். அதுதான் கிருஷ்ண சகஸ்ரநாமத்திலே ஆயிரம் திருநாமங்களிலே ஒரு பெயராக அவனுக்கு அமைந்திருக்கிறது. வால்மீகி ராமாயணத்திலே ராமர் அவதரிக்க போகிறார். மாநிலங்கள் எல்லாம் கூட தேவதைகளுடைய அவதாரமாக பிறக்க போகின்றன. அந்த இடத்திலே வால்மீகி எழுதுகிறார், சர்வலோகேஸ்வர அவதரிக்க போகிறவர் யார்? சர்வலோக ஈஸ்வரர், எல்லா உலகத்திற்கும் ஈசனாக இருப்பவர். அவனே நேரடியாக ராமனாக அவதரிக்க போகிறார் என்று இதில் நாம் கவனிக்க வேண்டியது, ஈஸ்வரஹ லோகேஸ்வரஹ சர்வேஸ்வரஹ சர்வ லோகேஸ்வரஹ பூதமஹா ஈஸ்வரஹ பரமேஸ்வரஹ என்ற பதங்கள் எல்லாம் இறைவன் என்று தமிழிலே ஒரு வார்த்தை சொல்லுகிறோமே அந்த அர்த்தத்தை கொடுக்கிற இந்த பதங்கள் நாராயணனுக்கு மட்டுமே பொருந்துபவை என்பதை இத்திகாச புராணங்கள் ஸ்ருதி ஸ்மிருதிகள் எல்லாம் தெரிவிக்கின்றன என்பது. சர்வத்யவரி சர்வத்யே என்று ஏற்கனவே பார்த்த ஒரு வாக்கியத்தை இருக்கிற ஈசா என்பதற்கும் இறைவன் என்றுதான் அர்த்தம். இவ்வாறாக இன்றைக்கு இதுவரை இறைவன் என்பதிலே பல கருத்துகளை பார்த்தோம். நியமிப்பவன், ஆட்சி புரிபவன், அடக்குபவன், ஆகமம் பண்ணுபவன் என்ற அர்த்தங்களை இதுவரையும் பார்த்தோம். இதற்கடுத்ததாக ஒரு அர்த்தம் ராஜா என்று. இன்றைக்கு உலக வழக்காட்டிலே ராஜாவை மன்னனை இறைவன் என்று அழைக்கிற வழக்கம் இருக்கிறது. இங்கு பெருமாளை இறைவன் என்று சொல்லும் பொழுது அவர் ராஜா என்ற அர்த்தத்திலும் சேர்த்து அவர் இறைவன். பெருமாளை ராஜா என்று வேதமே சொல்ல ஆரம்பித்துவிட்டது. இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரே ஒருவன் ராஜா ஆகிவிட்டார் என்று. யமோ வைவஸ்வதோ ராஜா என்று மனுஸ்மிருதியிலேயும் கண்டோம். மனுமார்களையும் பெருமாளே ராஜா என்ற மகத்தாலே பேசினார்கள். இது இறைவன் என்பதற்கு இன்னொரு அர்த்தமாகிறது. ஏழு மதத்தையும் விடுகிறார்கள். மகா பிரபு என்று இறைவன் என்கிற அர்த்தத்திலே பிரபு என்றால் பலன் அளிப்பவன், தன்னுடைய ஆஜையை மீறாமல் கீழ்ப்படிபவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பவன் மகா பிரபு. மகாம்பிரபுங்கேதாஸ்வதே ஒரு வாக்கியம். பல பிரதனாக இருக்கிறவன் சந்தேஸ்வரன் என்று. அதே போல இவனுடைய ஆசையை மீறுபவர்கள் இருக்கிறார்களே அவர்களை தண்டிக்கிறவன் என்கிற காரணத்தினாலே இறைவனாகிறார். ராஜாக்களைப் போல தன்னுடைய கட்டளைகளை மீறுபவர்களை தண்டிக்கிறார். விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே வரையும் தண்டோ தமஹிதா தமஹ என்று மூன்று திருநாமங்கள் சேர்ந்திருக்கின்றன. தண்டன் தமஹிதா என்றால் தண்டனை மூலம் அடக்குபவன், அதமாக என்றால் இவனை அடக்குவதற்கு வேறு யாரும் கிடையாது என்று இருப்பான்.

இதற்கு சமாதானம், இறைவன் என்கிற பதம் முக்கிய வழக்கிலும் வரலாம், உபசார வழக்கிலும் வரலாம். அதாவது ஒரு பதத்திற்கு முக்கிய அர்த்தம் என்று ஒன்று இருக்கும், கவுனமான அர்த்தம் என்று வேறு இருக்கலாம். உதாரணமாக உலகில் இருக்கிற எல்லா அரசர்களையும் இறைவர்களை ஆக்கூடுகிற வழக்கம் இருக்கிறது. அமரநாடு விழாவிலே ராவணன் இருந்ததாக சொல்கிறது. ராவணனை இறைவன் என்று திருப்பாராழ்வார் இறைவனுக்கான பண்பு இறையாண்மை என்று பெயர். அது பல பேரிடம் பல அளவுகளிலே இருக்கிறார். மன்னனாக இல்லாத சில பேரிடம் கூட இறையாண்மை இருந்து அவர் அந்த இறையாண்மையை அவர் தனக்கு வேண்டிய சிலரிடம் காண்பித்துக் கொண்டிருக்கலாம். யாருக்கு அந்த இறையாண்மை என்கிற பண்பு மிகவும் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் இறைவர்கள் என்று கூறுவது சரியாகவும் இருக்கலாம். ஆகவே அவரவர் இறையவர் குறைவிடர் இறையவர் என்று வேண்டும் எப்படி என்றால், மும்மணி கோவிலே பகவானுக்கு குறை ஒன்றும் இல்லை என்று சொல்லும் பொழுது எல்லாமே நிறைதான் என்பது ஆழ்வார் காட்டி கொடுத்த வழி. நிறை இல்லை. இப்பொழுது இதே திருவார் மொழியை வைத்துக் கொண்டு வேறொரு வார்த்தத்தை வைத்துக் கொண்டு இன்னொரு ஆட்சேபம் கிளம்புகிறது. இறைவன் நிஜத்திலே குறை ஒன்றும் இல்லை என்று எப்படி சொல்லலாம்? இறைவனுக்கு ஒரு குறை இருப்பதாக திருவார் மொழியிலிருந்து தெரிகிறது. என்ன குறை என்றால், அவனை நாம் எல்லாம் அறிய முடியாது, அறிய முடியாமை என்ற குறை. அல்லாஹ் கூறுகிறார், உணர்ந்து உணரியும் இடைநிலையானது உணர்வறிந்து என்று உயிர்களை கூட்டு, அதாவது ஜனங்களை எல்லாம் கூட்டு உபதேசிக்கிறார். அர்த்தமும் மிகவும் பிரயாசப்பட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சித்தாலும் இறைவன் என்கிற தத்துவம் இருக்கிறது, பரமாத்ம தத்துவம், அது நம்மால் உணர என்பது இறைவனுடைய குறை கிடையாது என்று சமாதானம். அது பிறரது குறை. இறைவனை உணரும் திறம் இல்லாமை என்ற குறை பிறருக்கு இருக்கிறது. இறைவனுக்கு ஒரு குறையும் கிடையாது என்று இங்கே சொல்கிறாரே, குறை ஒன்று இல்லாம என்று. அதோடு கூட இது முரண்படாது. இதே திருவாய்மொழி வார்த்தைகளை கொண்டு, இதே திருவாய்மொழியில் வேறு சில வார்த்தைகளை கொண்டு அடுத்த ஆட்சேபமும் கிளம்புகிறது. இறைவன் என்றால் யாருக்கு இறைவன் என்ற கேள்வி. இதற்கு பதில் திருவாய்மொழிகளை பல இடங்களிலே கிடைக்கிறது. முதல் பாசுரத்திலேயே அயர்வரும் என்று இருக்கிறது. அயர்வில்லாத அமரர்கள் இருக்கிறார்களே தேவர்கள், அவர்களுக்கு இல்லாதவன் அதிபதி இறைவனாக இருக்கிறான் என்று. அமரர்கள் தேவர்கள் என்று இந்திராதி தேவர்களை சொன்னாலும் சரி, அல்லது அனந்த கருட கிருஷ்ண சேனாதிகள் இருக்கிறார்களே நித்திய குருவிகள், அவர்களை அமரர்கள் என்று சொன்னாலும் சரி, இந்திராதி தேவர்களுக்கும் அதிபதி என்று சொன்னால் இந்த லீலாதிபூதி மொத்தத்துக்கும் அவன் அதிபதி என்று அர்த்தம் கிடைக்கும். நித்திய சூரிகள் என்ற அமரர்களுக்கு அதிபதி என்று சொன்னால் நித்திய விபூதிக்கும் அவன் அதிபதி, வைகுண்டநாதன் பரமபதனாகும் என்று அர்த்தம் கிடைக்கும். அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் என்று சொன்ன அமரர்கள் யார் என்பது பிரச்சனை இல்லை. இங்கே என்ன ஆட்சேபம் என்றால், அவன் அமரர்களுக்கு அதிபதி என்று சொல்லியிருக்கிறது. இதை திரும்ப திரும்ப ஆழ்வார் சொல்லுகிறாரே. இன்னொரு வாகனத்திலே கண்ணன் இறை என்கிறார், விண்ணவர்களுக்கு அவன் இறைவனாக இருக்கிறான் இந்த கண்ணன் என்று. இன்னொரு வாகனத்திலே உலகின் முதலாய வானோனையை என்றிருக்கிறது. அவன் ஏழு உலகத்தும் முதலாக இருக்கட்டும், காரணமாக இருக்கட்டும், ஆனால் அவன் பாவோர்களுக்கு இறை என்றுதானே ஆழ்வார் சொல்கிறார். இதையெல்லாம் நாம் கேட்டால் அவர் வானவருக்கு இறைவன் பகவான் என்பது புரிகிறது. அப்படியானால் இரண்டு உருத்தர்கள் ஏற்படுகின்றன. அவனை எல்லோருக்கும் அதிபதியாக கூறுகிறதே வேத வாக்கியம். அதை ஏன் சங்கோதப்படுத்தி குறுக்கி திருவாய் மொழியானது வேதத்தோடு ஒத்து போகாமல் வானவருக்கு இறைவன் என்று சொல்லிட்டு எல்லோருக்கும் இறைவனாய் இருப்பவனை வானோர்க்கு இறைவன் என்று குறைத்து பேசலாமோ என்று ஒன்று. இன்னொன்று, நமக்கு இறைவனை படிந்து நம் காரியங்களை சாதித்துக் கொள்வது யுத்தம் என்று இருக்கும் பொழுது நாம் எதற்கு வானவோ இறைவனிடம் சென்று இறைந்து வேண்டும் என்று. இந்த இரண்டு கேள்விகளுக்கும் சமாதானம் இதோ, நம்மளே நிறைய பேர் இந்திரனையோ சிவனையோ பிரம்மாவையோ நமக்கு இறைவனாக நம்பிக்கொண்டு ஏமாற்ற போகிறோம். நாம் எவரை இறைவர்களாக நினைக்கிறோமோ அந்த வானோர்க்கும் இறைவனாகவும் நின்றிருவான் என்று சொல்லவன் தான் ஆழ்வார். அவனை படித்து விடுவதே நமக்கு நியாயம் என்று. நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கிற வானவர்களும் அதையே பண்ணுகிறார்கள் என்று காண்பிக்கிறார் திருவாய்மொழியிலே. பிறகேறு சடையானும் பிரபமும் இந்திரனும் இறையாதல் என்கிற பாசுரத்திலே சிவன் பிரம்மா இந்திரன் இவர்களெல்லாம் கூட இறைவன் என்று எதனை வியந்து ஏற்றுகிறார்கள் என்று பாருங்கள். அவர்களுக்கும் நாயகனான அவனை நீங்கள் பணியுங்கள். அவனை ஏற்றுகிற மற்ற தேவர்களை பணிய வேண்டியதில்லை என்று நமக்கே வழிகாட்டுகிற அவர்களை பின்பற்றினால் போதும். நமக்கு எழுகிற இதே சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறார்கள். தனக்கு ஏற்படுகிற சந்தேகமாக இருந்து கொண்டோம். என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு திருவேங்கடமலையிலே இருக்கிறாரே ஈசன் வெங்கடேசன். அவன் வானவர்க்கு ஈசன் என்று சொன்னேனானால் அது தேசமோ? அதனாலே அவனுக்கு ஏதாவது கீர்த்தி வந்துவிடப் போகின்றா? அவன் அகிலாந்த கோட்டி பிரம்மாண்ட நாயகன். அவன் சர்வேஸ்வரன். அவன் ஜெகந்நாதன். அவன் சர்வத்யாதிபதி சர்வத்ரி என்று சொல்லப்பட்டவன். அப்படிப்பட்டவனை வானவர்க்கு ஈசன் என்று சுருக்கிக் கொள்ளலாமோ? அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு என்று அவரே கூட கேட்கிறார். பின்னே அவரே தானே சொல்லி இருக்கிறார் வானவர்க்கு ஈசன் என்று கேட்டார். அவர் இன்னொரு திருவாய்மொழி வரியிலே அதற்கு விளக்கம் தருகிறார். மனுஷர்க்கு தேவரே போல தேவர்க்கும் அவன் தேவ தேவன் என்று சொன்னால் மனுஷர்களுக்கு தேவர்கள் எப்படி மேம்பட்டவர்களோ அல்ல பிரதர்களோ ஆராத்தியர்களோ அதுபோல தேவர்களுக்கும் தேவனாக அவன் இருக்கிறான் என்றால் நாம் நேரடியாக அந்த தேவாதி தேவனிடமே செல்லலாமே என்பதைத்தான் திருவாய்மொழி போதிக்கிறது. அவனுடைய நியாமிய வர்க்கத்திலே சங்கோஷம் கிடையாது. எல்லாருமே அவனுக்கு நியாமியர்கள் தான் என்பதை கூட இந்த மும்மணி கோயில் தெரிவிக்கிறது. இவை மனுநீயே குறையொன்றில்லாமையின் நீ யாருக்கு இறைவன் என்பதிலே குறை சுருக்கம் எதுவும் இல்லாததாலே நீ எல்லோருக்கும் இறைவனாக இருக்கிறபடியினாலே இறைவன் என்கிற மதம் உண்மை மட்டுமே முக்கிய விருத்தியிலே இருக்கும். இறைவன் என்பதற்கு ஆழ்பவன் அடக்குபவன் ஆணையிடுபவன் தலனளிப்பவன் தண்டிப்பவன் காப்பாற்றுபவன் ராஜாவாகவன் தலைவன் பூஜிக்கத்தக்கவன் என்று ஒன்பது அர்த்தங்கள் சொன்னோம் இதுவரைக்கும். இந்த ஒன்பது அர்த்தங்களும் நகவாறு பெயர்களாகவே அமைந்துவிட்டன என்பதையும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருந்து ஒவ்வொன்றாக எடுத்து காட்டினோம். நீ எந்தா நீமோ நமகா என்கிற வெளியிலே நீ எந்தா என்றால் அடக்குபவன் என்று அர்த்தம். பசோ குமர் என்கிற வெளியிலே சாஸ்தா என்றால் ஆழ்பவன் என்று அர்த்தம். பிரபவ பிரபு ஈஸ்வரா என்ற வெளியிலே பிரபு என்றால் அலனளிப்பவன் என்று அர்த்தம். தண்டோ தமயிதா தமஹா என்ற வழியிலே தமயிதா தண்டன் என்பதற்கு தண்டிப்பவன் என்று அர்த்தம். வீராக்ஷணா என்ற வழியிலே ரக்ஷணன் என்பதற்கு காப்பாற்றுபவன் என்று அர்த்தம். லோகாத்யக்ஷா என்ற வழியிலே அத்யக்ஷன் என்பதற்கு தலைவன் என்று அர்த்தம். கிருதஜ்ஞோ என்ற வழியிலே வேதினிபதி என்பதற்கு இறைவனுடைய காண்பிக்கிற ஒன்பது செயல்களும் அவனுக்கு ஒன்பது பெயர்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றன என்பது இன்றைக்கு பார்ப்பதனுடைய சாரமாகிறது. இதுவரை இறைவனும் நீயே குறையொன்றில்லாயின் என்பதற்கான அர்த்தங்களை பூர்வாச்சாரிய சூத்திரிகளை வைத்துக் கொண்டு பார்த்தோம். இதற்கு அடுத்தபடியாக அவனுக்கு குறை ஒன்றில்லை, அவன் பூர்ணன் என்கிறது. அவனுடைய பரிபூர்ணம் என்ற ஒரு திருக்குணத்தை விவரமாக அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. இதை அடுத்த வாரம் கேட்போம். திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.